Hi, Malini. I'm Krishnan. Na idu solli aganum. Nee avlo valaga. Inge evanum ivlo valaga oru ivlo valaga paathirukka maatanga. And I'm in love with you. Mundinam paarthene paarthadum thochene sallade kannaga nenjumum punnanane. இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே. வானத்தில் நீ வெண்ணிலா, இயக்கத்தில் நான் தெய்வதா, இப்பொழுது என்னோடு வந்தால் என்ன, ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன, இப்பொழுது என்னோடு வந்தால் என்ன, ஒன்றாக சென்றால் என்ன. முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே. இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே. ஒன்றாக சென்றால் என்ன, சென்றால் என்ன.